ஐயா வணக்கங்க, அருண்குமார் பேசுகிறேங்க ஐயா. இந்த விற்பனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து எல்லா பொருட்கள் உற்பத்தியும் சரி, விவசாயத்தோட மெயினான இது பார்த்திங்கன்னா, 10 ஏக்கரில் நெல் பயிரிடுவாங்க. ஸோ நெல் பயிரிட்டு அப்படியே வந்து வியாபாரியை கூப்பிட்டு கிலோ 20 ரூபாயோ 18 ரூபாயோ, இன்னும் ஒரு சில டைமில் 12 ரூபா 15 ரூபா 20 ரூபா 22 ரூபான்ற ரேட்டில் அப்படியே வந்து 10 ஏக்கர் நெல்லையும் கொடுத்துட்டு மண்டியில் போய் சிப்பரிசியை 1000 ரூபா 1500 இல்லை 850 அந்த மாதிரி ரேட்டு போட்டு வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து இது வந்து நெல்லில், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி காய்கறிகள் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதிகமாக உற்பத்தி பண்ணுறவங்க வந்து பெரிய லெவலில் வியாபாரிங்கிட்ட கொடுத்து ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு கொடுத்து அவங்கள வளர்த்து நம்ம லாஸ் ஆகி இருக்கிற மாதிரி சூழல் தான் இருக்குங்க ஐயா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே சிறந்த வழி வந்து என்னென்னா, ஒரே பயிராக வந்து பயிரிடாமல் அவர் வந்து பல காய்கறிகள் பயிர்களை எப்படியும் தோட்டம் இது மானாவரி மாதிரி தான் போட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன முறையில் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை முறையில் இதில் வந்து அவர் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் இன்னும் வந்து கொஞ்சம் கொடி வகைகள் பீக்கன் பாவல் புடங்காய், ஸோ இது எல்லா பயிர்களுமே கலந்த ஒரு பயிரிடுற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ ஒரு ஒரு இதுலேயும் வந்து ஒரு 10 கிலோ இல்லை ஒரு 15 கிலோ அளவுக்கு வருதுன்னா, மொத்தமாக சேர்த்துனா உங்களுக்கு ஒரு 100 கிலோ 150 கிலோ வருதுனாலும், ஸோ ஒரு ஒரு காய்கறியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 10 குடும்பங்களுக்கு தேவையான அளவுக்கான எண்ணிக்கையில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அவர்கிட்ட தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட உள்ளூர் சந்தையில் இருக்கிற கஸ்டமர்ஸையே இது பண்ணிடலாம். ஸோ அப்படியும் அவரால் முடியல அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் வந்து வெளி மாநிலங்களில் அவர் எங்கேயாவது மேபி பழனிக்கு போக வேண்டிய சூழல் இருக்கோ இல்லை எப்போ அமைதோ அதுக்கான போக்குவரத்து செலவோடு சேர்த்தி, இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வீட்டில் இது பண்ணுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்லை தெரிஞ்ச நண்பர்களுக்கு கூட ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கீங்க கிட்ட கேட்டு பார்த்து நம்ம காய்கறிகளை வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா, ஒரே காய்களை வச்சுக்கிட்டு நம்ம கஸ்டமர்ஸையோ இதையோ யார்ட்டையுமே போய் பார்க்க முடியாது. இன்றைக்கி அதுதான் இருக்கிற பிரச்சனைன்னு வச்சுங்களேன். இப்போ கடைங்கிற ஒரு பொருளுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளூர்லேயே வந்து ஏதோ ஒரு ஊரில் தேனிலேயோ இல்லை வேறு ஏதோ பக்கத்து ஊர்லேருந்தோ ஏதோ ஒரு இடத்துல இருந்தோ கத்திரிக்காய் வந்து அங்கே வந்து வியாபாரப்படுத்தப்படும். ஸோ அந்த வெளியிலேருந்து வர கத்திரிக்காயை நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா, நம்மளோட கத்திரிக்காயை எந்த அளவுக்கு நம்ம சிறந்த குறைவான செலவில் உற்பத்தி பண்ணணும், எப்படி போய் உள்ளூரில் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது. இதை தாண்டி இன்றைக்கி கிராமங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் ஊர் எங்களோட கோயிலுக்கு இப்போ ரீசெண்ட் விசேஷம் நடந்துச்சுங்க, இந்த மாரிய கோயிலுக்கு. அதில் ஒரு 55 குடும்பம்னா ஒரு 5 பசங்க தான் இருக்காங்க. மீதி 50 வீட்டோட குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வெளிநாட்டில், ஒரு 40-30 பேர் சென்னையில், கொஞ்சம் ஒரு 10 பேர் பெங்களூரில், இன்னும் ஒரு 10 பேர் கோயம்புத்தூரில். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு வெளியூருக்கு போயிட்டாங்க. ஸோ இதனால் என்னென்னா, உள்ளூரில் இருக்கிற நுகர் வந்து வாங்கும் திறன் வந்து இருக்கிற வயசானவங்கெல்லாம் ரொம்ப குறைவான செலவு தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களே வந்து வேணுங்கிற காய்கறிகள் போட்டுக்கிறாங்க. அப்படியே பார்த்தாலும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து இதாகுது. பட் இது 55 இது மட்டும் எங்கள் குடும்பம் ஊர் கிடையாது, ஒரு சுற்றி ஒரு 2000 குடும்பங்களுக்கு மேலே இருக்குது. வார சந்தை பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில், அந்த திங்கக்கிழமை சந்தையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு கூட்டம் கூடும். காய்கறிகள் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரியான விலைக்கு உள்ளூர் சந்தைகளில் ஒரு 20-25-30 ரூபா வரைக்குமே விற்கிதுங்க. ஒரு சில காய்கறிகள் தான் ரொம்ப இதாக 8 ரூபா 10 ரூபா 5 ரூபான்ட்டு விற்கிது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வியாபாரிகள் வந்து இது பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி சந்தைகளில் நம்ம வாரம் ஒரு நாள், இப்போ அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொரு ஊரில் பக்கத்து ஊரில் சந்தை. ஸோ வாரத்தில் 7 நாளுமே சந்தை வந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் to 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளேயே வந்து சந்தைகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம சாயந்தர நேரத்தை வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மணி 3 மணிக்கு போனோம்னா நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதுக்காக காலையிலேருந்து நம்ம பறித்து எல்லாமே ரெடி பண்ணால் தான் அன்றைக்கி இது பண்ண முடியும். ஸோ இந்த வேலைகள்லாம் வந்து எங்கள் ஆயா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டு தேங்காய் வெங்காயம் இல்லை மற்ற இது எல்லாமே அவங்க கொஞ்சம் வயசாகிடுச்சு முடியல. எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோலாம் போகிறதில்ல. போகிறது வந்து இன்னொன்று நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா, கௌரவ குறைச்சலாகவும் நினச்சிக்கிட்டும் இது போகிறதில்ல. இதனால் என்னென்னா, நான் மாதத்துக்கு ஒரு 2 டைம் வந்து தேங்காய் மட்டும், ஏன்னா மற்ற காய்கறிகள்லாம் இப்போ வீட்டு தேவைக்கு மட்டும் தான் போட்டுக்கிறது, பெருசாக எதுவும் போடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாதத்துக்கு ஒரு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டும் வீட்டிலேருந்து அப்பா ஆள் வச்சு உரித்து ஒரு 100 காய் 150 காய் போட்டு விட்டாங்கன்னா, நான் இங்கே சென்னையில் வந்து ஓரளவுக்கு மீடியமான சைஸுங்க, ஸோ ஒரு 15 ரூபா. ஸோ அது போக்குவரத்து செலவு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் எங்கள் அப்பா வந்து காரில் கொண்டாந்து போடுறது, மறுபடியும் அங்கேருந்து கொண்டாந்து இது போடுறது பார்த்திங்கன்னா மூட்டைக்கு காய்க்கு ஒரு 1 ரூபா 1.5 ரூபா வளர்க்கவே செலவாயிருது ஒரு சில டைம், இல்லை 2 ரூபா கூட ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்கே நான் எடுத்து நேரடியாக ஒரு 10 வீடுகளுக்கு வந்து ஒரு 20 காய், ஒரு சிலருக்கு வந்து 10 காய். ஸோ காய் ஏதாவது கெட்டு போச்சுனாலும் அடுத்த தடவை வேறு காய் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான முயற்சிகளில் பண்ணுறேங்க. ஆனால் அந்த 150 காயை விற்கிறதுங்கிறது ஒரு பெரிய இது இல்லை. பட் நேரடியாக இப்போ நான் டி நகருக்கு ஒருத்தருக்கு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன், மடிப்பாக்கத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு போய் போக்குவரத்துக்கு செலவுகள் இந்த இதெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா ஊரில் வந்து தேங்காவை நான் 8 ரூபா 10 ரூபாய்க்கு விற்றாவே ரொம்ப அருமையான இது. இதுதான் எங்கள் ஆயா வந்து இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருந்ததுங்க. அதை தாண்டி நான் இங்கே சென்னையில் வந்து இந்த மாதிரி விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற இத்தனைக்கும் தேங்காய் வந்து கத்திரிக்காய் மாதிரி கிடையாது. ஒரு நான் வந்து 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், தாங்கும். ஆனால் பட் இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து இன்றைக்கி காலையில் அறுவடை ஆச்சுன்னா சாயந்தரம் போய் அடுத்த நாள் காலையில் சமையலுக்கு போயிடணும், இல்லது அதுக்கு அடுத்த நாளாவது ஒரு 2 நாளில் சமையலுக்கு பண்ணிட்டாங்கன்னா அந்த காயோட சுவை அது எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லாட்டி என்னென்னா லேட்டாக லேட்டாக காய் வந்து தானாகவே இயற்கையிலேருந்து அதோடய தன்மையில் மாறுபட்டு முத்தலாயிரும். ஸோ அதை வந்து அதோட ருசி எல்லாமே சுண்டி போய் குறைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து இதோட விஷயங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் காய்கறிகள் பயிரிடுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து குறைந்தது அவங்களால ஒரு 7-8 வகைகள் பண்ணாங்கன்னா உள்ளூர் சந்தைகளே வந்து தாராளமாக அவங்க இது பண்ணலாங்க. அதை தாண்டி வெளியூர் சந்தைகளுக்கு அனுப்புறதுக்கும் வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு 4 கிலோ போடுறீங்கன்னா 10 காய்கறிகள்லாம் 40 கிலோ ஆச்சு. ஸோ நீங்கள் பஸ்ஸில் போட்டிங்கன்னா கூட நீங்கள் கிலோ வந்து உள்ளூரில் 20 ரூபா விற்கிறீங்கன்னா நீங்கள் போக்குவரத்து செலவுலாம் செஞ்சு ஒரு 10 ரூபா ஆகுது அப்படின்னா 30 ரூபாய்க்கு நீங்கள் கொடுங்க, அது கம்மியாக கொடுக்க வேணாம். அந்த 30 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய தன்மை இருக்கிற அளவுக்கு நீங்கள் செடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாங்க. இதை தாண்டி இப்போ நீங்கள் காய்கறிகள் ஒரு 10 வகைகள் போடுறீங்க அப்படின்னா 10 வகைகளோட விதை வங்கியாக இருக்கணும் உங்களோட தோட்டம். ஸோ செடி இப்போ போடுறீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்குது அந்த செடி அப்படின்னா அந்த செடி வந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கடைசியாக வர ஸ்டேஜில் கொஞ்சம் நல்ல திடமான காய்களை விட்டு விதைகள் எடுத்து சேகரித்து இது பண்ணுங்க. ஸோ இப்போ யாராவது கேட்டாங்கன்னா இவர்கிட்ட வாங்கிக்கலாங்க, இவர்கிட்ட இந்த கத்திரிக்காய் விதை வேணும், உங்களுக்கு 1/2 கிலோ வேணுமா 1/4 கிலோ வேணுமா இவர்கிட்ட வாங்கிக்கலாம், விதை வந்து அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு காயை 10 ரூபா 5 ரூபாய்க்கு விற்றுடலாம் விதைங்கிற போகிறப்ப, அதாவது ஒரு கத்திரிக்காய். ஸோ அந்த மாதிரியான நோக்கங்களில் எல்லா இதுவுமே கலந்து இது பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே செய்யார் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு தடவை மாப்பிள்ளை சம்பா நெல் ஒரு 2 டன் வாங்கினோங்க. அதுதான் நான் முதல் முதல் எடுத்து பண்ண முயற்சி. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா அவர் வந்து பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு டெய்லியும் காலையில் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் போய் காய்கறிகளுக்கு, அதாவது வீடு ஒரு 10-15 வீடு, ஏன்னா கவர்மெண்ட் வாதியாருங்க இவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது. ஸோ அவங்க ஸ்கூல் வாதியாரங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எப்படி போய் சப்ளை பண்ணுறது, அது மூலிமா இவனுக்கும் எப்படி டெய்லியும் ஒரு இந்த பள்ளிக்கூடத்து பையனுக்கும் எப்படி டெய்லியும் ஒரு 50 ரூபா இது பண்ணதுன்னு ஒரு 10 பசங்களை பிடிச்சிட்டு ஒரு ஒரு ஏரியாவுக்கு வந்து அவங்களுக்கு சைக்கிள், ஏன்னா அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ அவனுக்கு ஒரு ஒன்றுலேயே ஒரு 2 கிலோ கொடுத்துட்டு ஒரு கவரில் போட்டு, ஸோ அந்தந்த வீடுகளில் பிடிச்சி ரெகுலராக இது பண்ணால் அவனுக்கு கிலோ இவ்வளோ ஒரு 10 கிலோ 20 கிலோ விற்கிறானா அவனுக்கு ஒரு 50 ரூபா காசு. ஸோ அப்படி கொடுத்து ஒரு சின்ன முயற்சிகள் பண்ணி பண்ணாருங்க. பட் அவரோட எண்கள்லாம் என்கிட்ட இல்லை, பட் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தார். இதை தாண்டி வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் மாதிரி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து வத்தல் மாதிரி போட்டு அந்த வத்தலை வந்து ரொம்ப வருஷம் நம்ம நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து கடைகளில் மற்றதில் வந்து ஈஸியாக சப்ளை பண்ணி இது பண்ண முடியும். பட் இது மாதிரியான எல்லா முயற்சிகளையுமே எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து அங்கே வந்து இருக்கிற பண ரீதியாக நம்ம வருமானம் இது பண்ணோம்னா இதுதான் ஒரே வழிங்க. அப்படி இல்லாட்டி நம்மளோட வீட்டு தேவைக்கு மட்டும் போட்டுக்கிட்டு குறைஞ்சது ஒரு 4-5 வீட்டுக்கு நம்மளால் பக்கத்தில் கொடுக்க முடியும்னா அதுக்கு தாண்டி போடக்கூடாது. ஸோ அதுதான் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கத்திரிக்காய்னா கத்திரிக்காய் நாற்று உங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஒரு 25 நாள் போடுங்க, இன்றைக்கி நாற்று விட்டோம்னா நம்ம 25 நாள் கழித்து கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான செட்டப்பில் நம்மக்கிட்ட விதை இருக்கணும், இல்லை விதை கேட்குறாங்கன்னா விதையை அனுப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகளும் நம்ம நிறைய எடுத்தோம்னா நான் நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற விதை வந்து எந்த அளவுக்கு தரமான விதை, ஸோ அது மூலிமா நம்மளே ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு இந்த காயை வந்து கண்டிப்பாக யார் இப்போ பயிரிட்டாங்கனாலும் இவ்வளோ திடமாக வரும், இவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இந்த விதைகள் வந்து நம்ம தைரியமாக நம்பி சொல்லலாம். சொல்ல போனீங்கன்னா நம்ம குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 670 பேர் இருக்காங்க. இந்த 670 பேரில் ஒரு 67 பேர் தான் நேரடியாக விவசாயம் பண்ணுறவங்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி ஒரு 600 பேர் நான் சொல்ல போனேன்னா ஏதோ ஒரு இடத்துல பணியில் இருந்துட்டு இருக்கவங்க தான். ஸோ பட் இவங்களுக்கு நம்ம வந்து காய்கறிகளை தினைக்கும் சப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய அதாவது சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம், ஒரு கோயம்புத்தூரில் ஒரு 25 பேர்30 பேர் இருக்காங்க குடும்பத்தோடு இது இருக்காங்க, அல்லது வந்து சென்னையில் கண்டிப்பாக வந்து ஒரு 40-50 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் சந்தித்து அவங்களால காய்கறிகளை பயிர்ந்துக்க முடியுமா, எந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள் வந்து எடுத்தோம்னா இந்த குழுவில். ஆனால் இது எல்லாமே வந்து என்னென்னா அதிகப்படியான மெனக்கடல், அதாவது உள்ளூர் சந்தையை காட்டிலும் வெளியூரில் போய் நம்ம விற்கணும் வியாபாரப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து நீ கொஞ்சம் அதிகப்படியான மெனக்கடல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு ஒரு இடத்துலையும் வந்து செலவுகள் வந்து கூடிக்கொண்டே போகும். ஸோ அந்த நம்ம வருமானம் அது இது கிடைச்சதுனாலும் இப்போத்திக்கு வந்து மேபி வேளச்சேரியில் ஒரு நண்பர் இருக்காருங்க, அவரோட கடையில் வந்து கேட்டு பார்க்கலாம். ஆனால் பட் என்னென்னா கொடுத்தோன்னா மறுபடியும் இப்போ அவர்கிட்ட கத்திரிக்காய் மட்டும் 50 கிலோ கொடுத்தாவோ இல்லை 20 கிலோ கொடுத்தாவோ அவரால் வியாபாரம் பண்ண முடியாது, வர கஸ்டமர்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கஸ்டமரும் கடைக்கு போகிறோம், இப்போ நம்ம வந்து காய்கறி கடைக்கு போகிறோம்னா தக்காளி 1 கிலோ, கத்திரிக்காய் 1 கிலோ, வெண்டைக்காய் 1 கிலோ, பாவக்காய் 1 கிலோன்னு ஒரு 4-5 வகையான காய்கறிகளை வாங்கிட்டு வராங்க. ஸோ ஒரு காய்கறிகள் வாங்குறதுக்காக மட்டும் கடைக்கு வர்றதில்லை, ஒரு காய்கறிகளை மட்டும் வச்சுட்டு கடைக்காரங்களும் கடையை வச்சுக்க நடத்த முடியாது. ஸோ இதுதான் வந்து இருக்கிற சூழலுங்க. ஸோ இப்போ மருந்தடித்த காய்கறிகள் கோயம்பேடு போனோன்னா எல்லாமே 4-4 மூட்டை அள்ளி போட்டு வந்து காய்கறி கடை வச்சு சும்மா அங்கே ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டாந்து 30 ரூபா 35 ரூபா 40 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில இடத்துல சூப்பர் மார்க்கெட்டில் 50 ரூபா 60 ரூபான்னு கூட வித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரே இடத்துல எல்லா பொருளும் கிடச்சி கொண்டாந்து விற்று மக்களுக்கும் அதே மாதிரி கிடைக்குது. நம்ம அந்த மாதிரியான முயற்சி இது பண்ணோம்னா உள்ளூர்லேயே ஒரு காய்கறி கடையே உருவாக்கலாம். நம்ம தினைக்கும் காலையில் நம்ம அறுவடை பண்ணி கொண்டாந்து வைக்கிறோம், காலையில் அறுவடை பண்ணுறது. ஆனால் என்னென்னா ஒரே வகை காயாக இருக்கக்கூடாது, ஒரு 10 வகை காயாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு கஸ்டமர் தானாக உருவாயிருவாங்க இந்த காய்கறிகளை இதெல்லாம் ருசிக்கிறப்ப. அதுதாங்க என்னோடய கருத்து.